ീശ്വരേന്ദ്രയോഗീശ്വരേന്യസ്താത്മഭരണീയകരുണാ സമ്പ്രാപ്ത സത്യാനകം വന്ദേ ശാന്തിദമാദിയുക്തമനഘം ശ്രീമാധവാര്യം ഗുരും ശ്രീകൃഷ്ണ ബ്രഹ്മതന്ത്രോത്തമഗുരുകരുണാവാപ്തചക്രാംഗഭാഷ്യം വൈരാഗ്യാസാരവാർദ്ധവർഗതലന്തേരത്മനേന്യസ്തപാരം ശ്രീവാഗീശാത്തതുര്യം ചട്ടിരാക്ഷുർവേദചൂടാര്യമൂർത്തിം ശ്രീരംഗനാഥം നവകരിമഥനം ബ്രഹ്മതന്ത്രം ശ്രയാമഹ ശ്രീതുരഗവദനപാദൂ സന്തതപരിചരണമാത്ര പരമാർത്ഥഹാദേതി ശ്രീമാനഭിനവരംഗേന്ദ്ര ബ്രഹ്മതന്ത്രപദകാലഃ ശ്രീശൈലവംശനിജതാതൃസിംഹസൂരേ പാദാംബുജപ്രണയിനം പദവാപ്തമന്ത്രം ശ്രീമന്ദസിംഹഗുരുവര്യകൃപാർദ്ധബോധം ശ്രീദേവനാഥഗുരുമാത്മഗുണാഢ്യമീഡേ തിരംഗലക്ഷ്മണമുനീന്ദ്രപദാരവിന്ദസേവോപലബ്ധനികമാന്തയുഗാന്തരംഗം വൈരാഗ്യഭാഗ്യനിരവധ്യഗുണപ്രകർഷം വന്ദേ സദാവരദലക്ഷ്മണയോഗിവര്യം പര്യായഭാഷ്യകാരായ പ്രണതാത്മൂന്വതേ സർവതന്ത്രസ്വതന്ത്രായ ബ്രഹ്മണേ നമഃ ശ്രീമാന് വെങ്കടനാചാര്യ കവിതാ ശ്രീ വേദാന്താചാര്യോ മേ സന്നിസത്താം സുദാസി യോ നിത്യമച്യുത പദാംബുജയുഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്തരാണി കൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ദയൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ സ്വാദയന്നിഹ സർവേഷാം സ്വയന്താർത്ഥം സുദുർഗ്രഹം സ്തോത്രയാമാസ യോഗീന്ദ്രസ്ഥം വന്ദേ യാമുനാഹ്വയം നമോ നമോ യാമുനായ യാമുനായ നമോ നമഃ നമോ നമോ യാമുനായ യാമുനായ നമോ നമഃ വിമോചിന്ത്യാദ്ഭുതാക്ലിഷ്ടജ്ഞാനവൈരാഗ്യരാശയേ നാഥായ മുനയേകാഥ ഭഗവദ്ഭക്തി സിന്ധവേ നമ്പോ ശ്രീ നമഃ ശ്രീധരായ നമഃ സമപ്യാദ്യം ഗുരും വന്ദേ കമലാഗ്രഹമേ ദിനം പ്രവക്താ ഛന്ദസാം വക്താ പഞ്ചരാത്രസ്യേ സ്വയം സഹകർമ്മചരീം ശൗരേ സമ്മന്ത്രിച്ച് വികസിതാം അനുഗ്രഹമയം വന്ദേ യുഗമജ്ഞാത നിഗ്രഹം തദുപായ ഗതിയുദാര സന്ദർശയൻ നിരവിമീത പുരാണരത്നം എന്നതാഹ സ്വാമി യാമുനാചാര്യർ പരാശരருக்கு ஒரு பிரணாமம் பண்றார் அப்படிங்கற விஷயம் நம்ம பார்த்தோம்ல அதுக்கு மேல அந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட வியாக்கியானங்கள் பார்த்தோம் அதுல கடைசியில பார்த்தோம் தர்சயன் அப்படின்னு ஒரு சப்தம் சாதிச்சிருக்கார் தர்சயன் நிரமிமீத்த தஸ்மை நமோ மதுதங்கிரி அது அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்துல தத்வேனய சிதசிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க்க ததுபாயகதீருதாரஹா சந்தர்ஷயம் அப்படின்றதாக பதம் இருக்கு அது சத்ரு பிரத்யாந்தமான அவ்யயம் அப்படின்றது நம்ம சந்தர்ஷயம் என்ன சப்தம் வந்தனாலே கச்சன் திஷ்டன் அப்படின்னு பிரமன் அப்படின்லாம் வந்ததுனாக்க அது சத்ரு பிரத்யாந்த சப்தம்னு அர்த்தம் சாதாரணமா சொல்ல போனாக்க அது அது அதை தெரிவித்துக் கொண்டு அப்படின்னு அர்த்தம் இருக்கு அதே மாதிரி எல்லாத்துலயும் கச்சன் சென்று கொண்டு அப்படின்னு அர்த்தம் வரும் சந்தர்ஷகன் அதுதான் சத்ரு பிரத்யத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அதே வந்து இது வந்து தாத்து வந்து ஆத்மநேபதியா இருந்ததுன்னா சாணச் பிரத்யம் வரும் அப்படின்றதுனால சத்ரு சாணச் அப்படின்னு சொல்லுவான் சத்ரு பிரத்யத்துக்கும் சாணச் பிரத்யத்துக்கும் அர்த்தம் வேற கிடையாது அதுல வந்து ஜபமா அது என்ன பசமானஹா அப்படின்னு பிரயோகம் வரும் பச்சன் அப்படின்னு பிரயோகம் வரும் இது உபயோகதியான பின்னால பச்சன்னு பிரயோகம் பச்சிதாத்து கொண்டு பச்சமானஹான்ற பிரயோகமும் உண்டு அது இந்த இடத்துல வந்து சந்தரிசயன்னு பிரயோகம் பண்ணியிருக்காங்க சோ என்ன காண்பித்து கொடுத்து கொண்டுன்னு அர்த்தம் அதுதான் சாதிச்சார் கடைசியா லட்சண ஏகோஹோ அப்படின்ற ஒரு கிரமத்துல இது வந்து ஹேத்வர்த்தத்துல கிரியாயாகன்றதுனால சத்ரு பிரத்யாங்கிறதுனால அதாவது தரிசனம் அதை காண்பிக்கிறதுக்காகவே புராண ரத்னத்தை பண்ணார் புராண ரத்னம் பண்றதுக்கு ஹேத்து என்னதுன்னா தத்தேனய சிதசிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க்க ததுபாயக தீகி பிரதர்சனம் பண்ணணும் அப்படின்றதுதான் அதனுடைய உத்தேசம்னு தாற்பயமாச்சு அதுவரையில நம்ம பார்த்திருந்தோம் பாஷ்யத்துல இதுக்கு மேலதான் இப்ப நம்ம புதுசா பாஷ்யத்துல பார்க்க போறோம் நல்லா கிளியரா கேட்கறதும் இல்லையோ தகபிப்பிராயணி ஸ்ரூயத்தை அதே வந்து இமெயில் ஐடியே மறந்து போயிட்டேன் அது எங்க என்னச்சுல அதனால அனுப்ப முடியல இப்ப அனுப்பிச்சுடுறேன் இதை முடிஞ்ச உடனே அனுப்பிச்சுடுறேன் தனபிப்பிராயம் அப்புறம் உடனே நீங்க பார்த்துடலாம். தனபிப்பிராயம் சுருயதே தஸ்மை மிருதித கஷாயாய தமசஸ்பரம் பாரம் தமசஸ்பாரம் தர்சயதி பகவான் சனத்குமாரஹான்றதாக ஸ்ரூயத்தேன்னு ஆரம்பிக்கிறார். தத்யபிப்பிராயணி ஸ்ரூயதே, அதாவது எல்லாருக்கும் தெள்ள தெளிவாக தத்வார்த்தங்களை காண்பிக்க வேண்டும் என்பது உத்தேசியமாக ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்றதுக்காக தத்அபிப்பிராயணி ஸ்ரூயதே. சோ இந்த தர்சயன் சந்தர்சயன் நிறை நீத்த புராண ரத்னம் அப்படின்றாலே இந்த தத்துவத்தினால சித்து என்ன, அசித் என்ன, அதனுடைய சுபாவம் என்ன, ஈஸ்வரன் என்ன, அதனுடைய சுபாவம் என்ன, போக வர்க்க போகங்கள் என்ன, அதனுடைய சுபாவம் என்ன, அபவர்க்கம்ன்ற மோட்சம் என்ன, அதனுடைய சுபாவம் என்ன, இவ்வளவைகளையும் தெரிவித்து கொண்டு இந்த கிரந்த ரத்னத்தை பண்ணுகிறார்னு சொல்லச்ச அந்த தரிசயன்ற சப்தத்து மேல அவதானம் பண்றார் சுவாமி தேசிகன். என்ன பண்றாருன்னா, இன்னும் எங்கேயானா இந்த மாதிரி தரிசயன்னு வருதா அப்படின்னு பார்த்தாக்க, தஸ்மை மிருதித கஷாயாய தமசா பாரம் தரிசயத்தி பகவான் சனத்குமாரஹா அப்படின்றதாக சனத்குமாரர் தன்னுடைய சிஷ்யருக்கு தஸ்மை மிருதித கஷாயாய அப்படின்னு ஒரு பதம் போடுற. அவருக்கு கஷாயே கர்மபி பக்வே தத்தோ பக்தே தத்தோ ஞானம் பிரவர்த்ததேன்றதாக, இந்த சரீரமானது கர்மாக்களால பக்குவமான சமயத்துலதான் ஞானமே உண்டாகும் அப்படின்றதாக சொல்றது. அந்த மிருதித கஷாயத்துவம் கஷாயே கர்மபி பக்குவேன்னு சொல்ற பாருங்க, அதுல இருந்து நல்ல இந்த சரீரமானது நன்றாக பக்குவமாச்சிருந்தால் அதுக்கப்புறம் பரதத்துவமானது புரிய ஆரம்பிக்கும். அநேக விதமான கர்மாக்களால நம்ம உழல்றோம், பஷாத்தாபப்படுறோம், சாரீரிகமா ஓ மானசிகமாகவோ பண்ற தப்புகளுக்கெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பஷாத்தாபப்பட்டு அதுக்காக பிராயசித்தாதிகள் பண்ணி நித்தியகர்மானுஷ்டானாதிகள் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மள முடிஞ்ச வரையில் தபஸ்வியாக மாத்திக்கணுமோ அவ்வளவும் பாடுபடுறோம். அப்ப என்ன ஆறுதுன்னாக்க, அவனுக்கு ஞானமானது வர ஆரம்பிக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த மகரிஷிக்கு தமசனுடைய பரம்பாரம் அதாவது அந்த மோக்ஷத்தினுடைய மார்க்கத்தை தரிசயத்தி பகவான் சனத்குமாரான் அங்க தரிசயத்தின்னு தரிசனம் சொல்லியிருக்கு. அதே தரிசனம் தான் இந்த கிளம்னு தாத்பரியம். அதே மாதிரி தத்வேன சந்தர்சயன் இத்தனேன ரோவாசகம் தத்துவத்தோ பிரம்ம வித்யாம். அது வந்து சொல்லணும், இன்னொருத்தருக்கு சொல்லணுமோ இல்லையோ, அது சந்தர்சயன்றதுக்கு அவருக்கு தெள்ள தெளிவா விளக்கி கொண்டுன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கணும். அந்த விளக்கி கொண்டுன்ற தரிசயம் சந்தர்சயனுக்கு விளக்கி கொண்டுன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறத அதுக்கு ஒரு பிரமாணம் சாதிக்கிறார். ரோவாசகம் தத்துவத்தோ பிரம்ம வித்யா ஒண்ணு வந்து முதல்ல சொன்னது சாந்தோக்கிய உபனிஷத்து, தஸ்மை மிருதித கஷாயாய தமசப்பாரம் தர்சேதி பகவான் சனத்குமாரஹான்ற வசனமானது சாந்தோக்கியத்துல இருக்கு. அப்புறம் ரோவாசதாம் தத்துவத்தோ பிரம்ம வித்யாம் அப்படின்றது தஸ்மை உபசன்னாய ரோவாசதாம் தத்துவத்தோ பிரம்ம வித்யான்றதாக முண்டகோபனிஷத்து சொல்றது. சோ இந்த ரெண்டு ஸ்ருதியிலையும் அந்த தரிசனம்ன்ற சப்தத்துக்கு ஒண்ணு பிரத்யமாக காண்பித்து கொண்டு நிதர்சனமாக காண்பித்து கொண்டு என்று ஒரு அர்த்தமும், அது விளக்கப்பட்டது என்பதாக இன்னொரு அர்த்தமும் கிடைக்கிறதுனால தரிசனம்னாலே அது நம்மளுக்கு விளக்கறதுன்னு தானே அர்த்தம். தரிசனம்னா சாஸ்திரங்களை தரிசனம்னு சொல்றோம். விதவிதமான மீமாம்சா தரிசனம், நியாய தரிசனம், சாங்கிய தரிசனம், யோக தரிசனம், வேதாந்த தரிசனம் என்று சொல்லுகிறோம். அந்த தரிசனம்னா என்ன பண்றதுன்னா நம்மளுக்கு அது அது வந்து மோட்ச மார்க்கத்தை காண்பித்து கொடுக்கிறது என்ற அர்த்தத்துல தரிசனம்ல வந்து அதை வந்து வியாக்கியானம் பண்ணாதானே புரியும். அதனால மகரிஷிகள் வியாக்கியானம் பண்றா அத புரோவாசதாம் தத்துவத்தோ பிரம்ம வித்யான்றதான் முண்டகோபனிஷத்தும் ஸ்லாகிக்கிறது. இது ஸ்ருத்யுத்தம் சூச்சதி ஏவம் சர்வ வேத சார பூத ஸ்ருத சகலார்த்தோப பிரம்மண பலத்துவம் ஸ்தாபிதம். இந்த தரிசனம்ன்ற சப்தத்தினால இதுவும் அதே மாதிரியா எப்படி வேதம் சொல்றதோ அதே மாதிரி வேதார்த்த உபபிரம்மணம் தான் இந்த விஷ்ணு புராணம் என்பதாக, விஷ்ணு புராணத்துக்கு வேதார்த்த உபபிரம்மண பரத்துவம் வேதார்த்த உபபிரம்மண தாத்பரிய தத்துவம் வேதார்த்த உபபிரம்மணத்தையே தற்பரமாக உடையது என்ற பரம்னா தற்பரம் அர்த்தம், அதுவே சிரேஷ்டம், பரம்னா சிரேஷ்டம், அதுவே உத்கிருஷ்டம், அதை தவிர வேற ஒண்ணும் பண்ண வேண்டிய காரியம் இல்லைன்றதாக ஒவ்வொரு அதாவது நம்ம என்ன சொல்றோம் த்ரீ டைம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் த்ரீ டைம்ஸ் அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்றோம். த்ரீ டைம்ஸ்னா அது அது வந்து ட்ரீட்ஸ் அஸ் ப்ராப்பர்லி, ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நம்மளை ட்ரீட் பண்றதுன்னா என்ன அர்த்தம், சரியான வழியை காண்பிக்கிறது. அதுதானே ட்ரீட்டைஸா இருக்க முடியும். அதனால சரியான வழியை நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது இந்த விஷ்ணு புராணம். சாஸ்திரம். அதனால வேதாந்தங்கள்லாம் என்ன சொல்றதோ அதே அர்த்தத்தை தான் விஷ்ணு புராணமும் சொல்றது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, வேத தத்துவத்தை நிரூபணம் பண்ணணும், உபனிஷத்தை நிரூபணம் பண்ணணும்னா அதுக்கு விஷ்ணு புராண வசனத்தை கொண்டுதான், விஷ்ணு புராணங்களுடைய வசனங்கள், இதிகாசங்களுடைய வசனங்கள், இதிகாச புராணாபியம், வேதம் சமூப பிரம்மையேத், வேத வியாக்கியானம் பண்ணணும்னா இதை கொண்டு அதை இதுக்கும் அதுக்கும் விரோதம் இல்லாமல் பரிகாரம் பண்ணி கொண்டு செல்ல வேண்டும் என்பது நம்மளுக்கு நிர்பந்தம். அதாவது விரோதமும் இருக்கக்கூடாது, விரோதம் இல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி யுக்திகள் சரியா இருக்கணும். அந்த ரெண்டு விஷயத்துல வேதாந்த சங்கரே பாஷ்யகார் அற்புதமா சாதிக்கிறார். அவிரோதேன, விரோதம் இல்லாம, எல்லா வாக்கியங்களுக்கும் விரோதம் இல்லாம போகணும்ன்ற ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமாக வேதாந்த சங்கரத்துல பாதிக்கு மேல வரும் அற்புதமா சாதிக்கிறார். அதே மாதிரி பண்ணிட்டு போறார், விஷ்ணு புராணத்தை எடுத்து எடுத்து எடுத்து நிரூபணம் பண்றார். அங்கேயும் இதே மாதிரியாக விஷ்ணு புராணம் எல்லா ஆச்சாரியாளுக்கும், எல்லா சம்பிரதாய ஆச்சாரியாளுக்கும் வசந்த கிரந்தமாக இருக்கு. அதனாலதான் அதை புராண ரத்னம்னு அப்புறம் ஸ்லாகிக்க போறார். அதுக்கான காரணங்கள் எல்லாம் பார்க்க போறோம். ரொம்ப விஸ்திருத்தமா இருக்கு. அது என்ன சங்கோச்சப்படுத்தி சொல்லணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. கொஞ்சம் விஸ்தாரமா போறதே அதே மாதிரி போகட்டும்ட்டு இப்ப என்ன பண்ற, இந்த விஷ்ணு புராணத்தினுடைய பெருமைய அடையனுடைய மாசுல சிவசங்கராச்சார சுவாமி அற்புதமாக தன்னுடைய ஆளவந்தார் ஸ்தோத்திர வியாக்கியானத்துல தமிழ்ல எழுதுற இதே இதுல இருக்கிற சாரத்தை தான் அவர் எழுதுறார். இதுல நீங்க வந்து தமிழ்ல அந்த புஸ்தகம் கிடைச்சி வாங்கி பார்த்து வச்சுட்டீங்கன்னா அது என் சொல்ற விஷயங்கள்லாம் அதுலயும் இருக்க போறது. ஏன்னா அதுதான் சுவாமி தேசிகனிங்க சாதிச்சிருக்கார். சுவாமி சாதிச்ச விஷயத்தெல்லாம் தமிழ்லயே எழுதி வச்சிருக்கார். நான் அது என் உபன்யாசம் பண்றேனே தவிர அது என் உபன்யாசம் பண்றதுக்கு முன்னையே அவர் அந்த அவ்வளவு காரியம் பண்றார். அதனால ஸ்லாகிக்க வேண்டிய விஷயம் அது. அந்த புராண ரத்னத்தை பத்திய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார் சுவாமி, அற்புதமான ஒரு இன்ஃபர்மேஷன். அது எனக்கு தெரியாத விஷயமானதுனால அங்கிருந்து அதை எடுத்து அடிய சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அற்புதமான ஒரு விஷயம் அது, வந்து யாரும் கோட் பண்ணதே கிடையாது. அது சுவாமிக்கு தெரியாத விஷயம் கிடையாது, போகாத கிரந்தங்கள் கிடையாது, பார்க்காத விஷயங்களே கிடையாது. அந்த சுவாமி ஒரு ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் எப்படி எழுந்திருந்தாரோ அதே மாதிரி சுவாமி ஸ்ரீவத்சாங்காச்சார சுவாமி எழுந்திருந்தார் அப்படின்னு அப்படி என் மனசால நினைச்சுக்கிறேன். குலத்தாழ்வான் மாதிரியே எழுந்திருந்தார் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நடமாடும் வியாக்கரணராகவும் வையாக்கரணராகவும் இருந்தார் அந்த சுவாமி. ஒரு ஆர்யா காதா சப்தசத்தின்னு ஒரு ஸ்லோகம், ஒரு கிரந்தம், அது வந்து அதனுடைய உத்தேசமே வேற. அதனுடைய உத்தேசம் சிருங்கார ரசம் தான் அதனுடைய உத்தேசம். ஆனால் கூட ஒரு விவேகியானவன் என்னை விட்டுட்டான், நானும் நல்லவளாயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ஸ்திரீ பிரயத்னப்படுறா அந்த ஸ்லோகத்துல, அந்த காதா சப்தசதி ஸ்லோகத்துல. என்ன சொல்றா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய அந்த என்னோட கூட இருந்த யுவாவானவன் அவன் வந்து பராசரருடைய ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டான், அப்போல இருந்து என்னை விட்டுட்டான், நானும் என்னுடைய பத்தியோட சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்துல இந்த விஷ்ணு புராணத்தினுடைய மகிமை இன்டெரக்டா சொல்லப்படுறது. அதனால அந்த ஸ்லோகத்தை கோட் பண்றாரு இந்த இடத்துல புராண ரத்னம். ஆச்சரியமா இருக்கு ஸ்லோகம். பட்டதி பராசர சப்தம் சோபி யுவா சரந்த காவிய துர்லலிதா அஹோ காலசிய கதி கதமபி நிஜம் பத்திம் கமிதா, பயமபி நிஜம் பத்திம் கமிதா, நானும் என்னுடைய பத்தியோட போய் சேர்ந்துட்டேன். அந்த அந்த என்னுடைய அந்த பிரம்மச்சாரி இருக்கானே அவன் என்ன பண்ணான், யுவா பட்டதி பராசர சப்தம், அவர் பராசரருடைய சப்தங்களை வாசிக்க ஆரம்பிச்சுட்டார். அதுல இருந்து அவர் காவியங்கள்லயும் சாஸ்திரங்கள்லயும் இழைய ஆரம்பிச்சுட்டார், என்னை விட்டுட்டார். அதனால நானும் சந்தோஷமா என்னோட பத்தியோட வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்றதாக அந்த ஸ்லோகம் அமையர். சோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பராசர சப்தம் சோபி அப்படின்னு சொன்னதுனால பராசரருடைய விஷ்ணு புராணத்தை அங்க ஸ்மரிக்கிறதாக ஒரு ஸ்பஷ்டத்தை கிடைக்கிறது. அதனால அதனுடைய மகிமையானது கிடைக்கிறது. வைராக்கியத்துக்கு அது ஒரு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கு. எல்லா விஷயங்களையும் சமக்கிரமாக சொல்றதுனால ஒரு ஒரு அடியனுக்கு தெரிஞ்சு ஒரு பேங்க் மேனேஜர் அவர் என்ன பண்ணார், அடியனுக்கு வேதாத்தியனம் பண்ணல சுவாமின், சாஸ்திரம் வாசிக்கல சுவாமின், ஆனா அடி எனக்கு பிரம்ம கொஞ்சம் இந்த மேனேஜரா இருந்துட்டேன், இதெல்லாம் லோகத்தெல்லாம் பார்த்துட்டேன், அடி எனக்கு இதுலாம் வைராக்கியம் வந்துடுத்து. அதனால வைராக்கியம் வரணும்னாலே பேங்க்ல மேனேஜரா இருக்கணும் போல தெரிஞ்சது அடி எனக்கு அவர் சொல்றத பார்த்துட்டா. அந்த அளவுக்கு லோகத்தை அவர் புரிஞ்சு விட்டார். புரிஞ்சின்ற உடனே அவர் சொல்றார், சுவாமி அது என் சாஸ்திரங்கள் வாசிக்காத விட்டுட்டேன், வேதாத்தியனம் பண்ணாம விட்டுட்டேன், அதனால இப்ப என்ன பண்றேன்னா விஷ்ணு புராணத்தை ஆபாத சூடம் அனுபவிச்சுருக்கேன் சுவாமி அப்படின்னா. சோ புராணங்களை வாசிக்கிறதையே அது என் முக்கியமா வச்சுட்டேன். புராணங்கள் வந்து அது என் வந்து சர்வ சர்வாளுக்கும் அதிகாரம் உடையது, அது வந்து பிராமண க்ஷத்ரிய வைசிய சூன்றால் பரியந்தமாக எல்லாருக்கும் சொல்லக்கூடியது, சொல்லலாம். அத அப்படிப்பட்ட அந்த கிரந்தத்தை அடியன் ஆசுகச்சத்தி சூத்திரத்தாம்னு சூத்திரத்துவத்தை அடியன் அடைஞ்சிருந்தாலும் கூட ஒரு இன்னொருத்தர், அவர் பாவம் அவர் மத்வர், அவர் வந்து இந்த விஷ்ணு புராணத்தை அவ்வளவு கொண்டாடுவார். எதுக்குடானா அவர் வந்து மத்வரான அப்படின்னாலையும் சகஜமாகவே அவ வந்து மத்வால்ல நிறைய பேர் ஹோட்டல் வச்சு விட்டுருவா, இந்த உடுப்பி ஹோட்டல், அவர் உடுப்பியவர். அவர் பாவம் சிரமப்பட்டு நான் எங்கேயோ கண்ணாபண்ணு சம்பாதிச்சிட்டேன் சுவாமி, சம்பாதிச்ச துட்டு எல்லாம் நிறைய இருக்குது, பசங்க எல்லாமும் நிறைய சந்தோஷமா இருக்கா, இப்ப அது எனக்கு என்னன்னா இந்த விக்ரயணம் பண்ணனே, அன்ன விக்ரயணம் பண்ணனே, பெரிய மகாபாபம் பண்றேனே சுவாமி, அதனால அடைய என்ன பண்ணணும் அப்படின்னார். விஷ்ணு புராணத்தை வாசியும்னே, விஷ்ணு புராணத்தையே வாசிச்சுட்டு இருந்தார் அவர் கடைசி கால பர்யந்தம். அந்த மாதிரி இந்த விஷ்ணு புராணமானது நம்மளுக்கு புதிய புராண ரத்னம், பாபங்களை போக்க வல்லது, எல்லா தத்துவார்த்தங்களையும் சொல்ல வல்லது. அது எப்படி சர்வ தத்துவங்களையும் சொல்றதுன்றதுக்காக சுவாமி தேசிகன் பெரிய ஒரு ஒரு பேராகிராஃபா பண்ணிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக, அதை அப்படியே அனுப்பிச்சு வைக்கிறேன். தத்ர ஜீவஸ்வரூப ஸ்வபாவ ததவாந்தர பேதாக, அதான் ஹெட்டிங் இருக்கு. ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன, தத்துவேன ஈஸ்வர சீத அச்சீத ஈஸ்வர மூணு இருக்கு இல்லையா, அப்ப சித்த அதுல முதல்ல எடுத்துக்கணும். அது ஜீவஸ்வரூபம், அதனுடைய ஸ்வபாவம், அதனுடைய அவாந்தர பேதங்கள், இதெல்லாம் எப்படிடா எங்கடா சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தால் இந்த அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு தத்துவ விவேச்சனம் பண்றவா முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறன்ற விஷயத்த முதல்ல சொல்லணும். அதுதான் எல்லா சாஸ்திரமும் பண்றது, சரீராதிருப்தமானது ஆத்மா அப்படின்றது முதல்ல தெரிஞ்சின்றாதான் அவன் ஆத்மாவை கடை தேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உபாயங்களை இழிவான். அப்போதுதான் இந்த சித்தத்துவம் தெரிஞ்சதுன்னாதான் இந்த சரீரமே ஆத்மா இல்லைன்றது தெரியும். அப்ப சரீரம் எழுதுறான்னா அது அசித்தத்துவத்துல சேர்ந்ததுன்னு அப்ப அவனுக்கு புரியும். சோ மம சரீரம், என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லச்ச, என்னுடைய வீடுன்னு சொல்லச்ச, நான் வேற வீடு வேற இருக்க மாதிரி, என்னுடைய எந்த வஸ்துவையும் அடி என்னுடைய வஸ்திரம்னு சொன்னால் அடியன் வேற வஸ்திரம் வேற இருக்கிற மாதிரியாகவும், அது என்னுடைய எல்லா வஸ்துக்களும் அடியனை காட்டிலும் வேறுபட்டதுன்னு அடி எனக்கு தெரியறதுனால, அடியனுடைய சரீரம்னு சொன்னாலும் அடியன் வேற அடியனுடைய சரீரம் வேற என்பதாக எல்லாருக்கும் புரியறதுனால மம சரீரம்ன்ற நிர்தேசம் பண்ணி நியாயசாஸ்திரமானது சொல்றது. அது ஒன்றும் இல்லாம ரசகத்தியவ சாரதி, ஒரு ரசமானது ஓடணும்னால் அதுக்கு சாரதி வேணும். அதே மாதிரியாக இந்த சரீரம் ரசமே வந்து என்று சரீரம் ரசமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது கீதையிலும். அதுல வந்து அதை யந்திராரூடானி மாயையான்ற மாதிரி, இதுக்கு ஒரு ரசகத்தியாக கதிக்கு சாரதி தேவை மாதிரியாக இதுக்கு ஒரு சாரதி இருக்கான், அந்த சாரதிக்கு அந்தரியாமியாக பரமாத்மா இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சித்து என்ன, அசித்து என்ன, அதனுடைய சுபாவம் என்ன, ஈஸ்வரன் என்ன, அவனுடைய சுபாவம் எல்லார காட்டிலும் விலட்சணமானது என்ன அப்படின்றதாகலாம், நம்மளை காட்டிலும் இத விலட்சணனாக பெருமாள்னு ஒருத்தர் இருக்கணுமா, நம்மள மாதிரியே இருக்கக்கூடாதான்னு கேள்வி கேட்டு, நம்ம பண்ற சிருஷ்டி எல்லாம் சாதாரண கட்டப்பட்டாத சிருஷ்டிகள் தானே பண்றோம், ஒரு விசித்திர சிருஷ்டி நிர்மாணம் பண்ணக்கூடியவனானவன் விசித்திரமான, நம்ம சாதாரணமா அக்னிக்கு ஔஷ்ணியம் இருக்கு, அதாவது வாயுக்கு திரிய பவனம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்க விஷ்ணு புராணத்துல சாதிக்கிற என்ன, என் பாவதசிய யசோஷ்ணதா யதாக்னே யதாக்னே ரோஹித்தம் ரூபம், அக்னிக்கு எப்படி ஔஷ்ணிய சக்தி இருக்கோ, தாகத்துவ சக்தி இருக்கோ, எப்படி வாயுக்கு திரிய பவன சக்தி இருக்கோ, அந்த மாதிரி பெருமாளுக்கும் விசித்திரமான சிருஷ்டி பண்ற சாமர்த்தியம் இருக்கு அப்படின்றதாக லோகத்துல இருக்கிற எல்லா சேத்தனா சேத்தன காட்டிலும் விலட்சணர் பெருமாள் அப்படின்னு அவருடைய சுவாவத்தை சாதிக்கிறது. இப்படியாக வேதாந்த சங்கரத்திலையும் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா நீடையீடா சுவாமி பாஷ்யகாரர் சாதிச்சிருக்கார். பாஷ்யகாரனுடைய பந்தத்தி வேற, அது ரொம்ப ஹை லெவல். ஆனா அதை இன்னும் சரளமாக சொல்லணும்னால் இந்த இந்த வியாக்கியான பாகத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அத்த ஜீவஸ்வரூப சுபாவ ததவாந்தர பேதா பிண்டகா பிரதஞ்சத பூர்ண ஸ்லோகம் எப்படின்னா, பிண்ட பிரதஞ்சத லட்சணா, சிரஹா தலை என்ன, பாணின்ற கை என்ன, இது முதலான லட்சணங்களை உடைய கை கால் தலையை மூத்து காதலிக்காது லட்சணங்களை உடைய உதாரணத்துக்கு சில சிறப்பாணியாதி அவன் ஆதி சப்தத்தாலும் இதில் தான் சங்கிரகிக்கிறார் ரோடிகளிக்கிறார். சிறப்பாணியாதி லட்சணமான இந்த சரீரம் இருக்கே இது பிண்டஹா பிரசதி, பிண்டஹா அந்த ஜீவாத்மாவை காட்டிலும் வேற அப்படின்னு சரீரத்தை காட்டிலும் ஜீவனை வெத்திரிகமாக காமிக்கிறார். அப்புறம் இன்னொரு பிரமாணம் சாதிக்கிறார் விஷ்ணு புராணத்திலேயே, உமா அன்னதேவோ நனரஹா நனரஹா நதிரியஸ்தாவரோபிவா ஞானானந்தமய ஸ்வாத்மா சேஷோஹி பரமாத்மனா. அற்புதமான ஸ்லோகம். உமான் இந்த புருஷனானவன், புருஷன்னு சொன்னா ஸ்திரீகளும் இந்த இடத்துல புருஷ சப்தம் பர்சன்ற அர்த்தத்துல உபயோகப்படுத்துற சப்தம் புருஷ சப்தம். புரி சேத்தேன்ற அந்த அந்த சயனமானது அந்த ஹிருதய குகையில படுத்துட்டு இருக்கிறதுன்றது இந்த ஜீவனுக்கு பொருந்தும். புருஷஹா அப்படின்ற சப்தம் குமான் குமான் அது வந்து பரமாத்மா பரமாவும் நிர்வாகம் பண்றா. இங்க குமான் அப்படின்றது இங்க ஜீவ பரமா வந்திருக்கிற குமான் சப்தம். ஜீவன் இருக்கானே அவன் தேவன் இல்லை, அவன் நரஹா ந திரியக்கு அவன் திரியக்கு இல்லை, அவன் ஸ்தாவரன் இல்லை. இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்க கூடிய வஸ்துக்கள். இவன் தேவன் என்பது தேவ லட்சணத்தினால தெரியும். இவன் மனுஷன்றது மனுஷ லட்சணத்தினால தெரியும். இது திரியக்கு பட்சிகள் அப்படின்னு பட்சிகளுக்கு அதனுடைய அந்த ரெக்கை முதலானவைகளால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்தாவரமான மரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த சேத்தனன் இருக்கானே இவன் இது இவை இது முதலானவைகள் தேவன் முதலானவன் அல்லன். என்னதுடானா ஞானானந்தமயன் ஞானஸ்வரூபன் ஆனந்த ஸ்வரூபன் ஆத்மா இருக்கே அது பரமாத்மனஹா சேஷஹா, பரமாத்மாவிற்கு அதீனமாக காரியம் செய்யக்கூடியவன் என்பதாக அவனுக்கு சேஷபூதன், அவனுக்கு கைங்கரியத்தையே சுபாவமாக உடையவன் வஸ்துதஹா, ஆனால் அவ்வாறு இல்லாமல் போயினான் என்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகமானது குமான் ந தேவஹ ந நரஹ ந திரியக்கு ஸ்தாவரோபிவா ஞானானந்தமயஹா சேஷஹா பரமாத்மனஹா என்பதாக அழகாக விஷ்ணு புராணம் சேத்தன தத்துவத்தை சொல்றது. அப்புறம் நிர்வாணமய ஏவாயம் ஆத்மா ஞானமயோமலஹா ஆத்மா சுத்தா அக்ஷர சாந்தோ நிர்குண பிரகிருதேதி பரஹா. இப்படியாக பிரகிருதியை காட்டிலும் விலட்சணமானவன் நிர்குணன் சுத்தன். ஏதாவது இந்த ஆத்மாவானது சுத்த சுரூபமானது. இப்ப அநேகமாக நிர்குணான்னு சொன்னது அவரை ஒன்னும் அமலமானது வேற எந்த ஹேய குணங்களும் இல்லாத உண்மையிலேயே. ஆனா இப்ப கர்ம திருத்தமாக வந்திருக்குன்னு இருக்கும். அக்ஷர சாந்தகா அக்ஷரா நக்ஷீர் அதாவது அழிவதில்லை சாந்தமாக சொரூபத்தை உடையவன். அது எப்படானா தெரியும் சாந்தா கடல் இருக்கே அது வந்து சாந்தமானதுன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அதுவும் ஒரு ஆட்டுவிக்கப்படுற வஸ்து, அது அலைகளால கொந்தளிக்கிறது. அந்த மாதிரி இந்த சேத்தனனும் கொந்தளிக்கிறான். ஆனால் வஸ்துதா என்னுடைய சுரூபம் என்னதுடானால் அமலமானவன் நிர்குணமானவன் சாந்தமானவன் அப்படின்றதாக இந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி விஷ்ணு புராணமானது சொல்றது. அதே மாதிரியாக நிர்வாணமயஹா ஏவ அயம் ஆத்மா ஞானமயஹா அமலஹா. இந்த சரீரம் இருக்கே இந்த சரீரம் முதலான போர்வைகள் இருக்கே இதெல்லாம் அகத்தியணும். இதெல்லாம் அகத்தி பார்த்தா அவன் நிர்வாணன் என ஒரு ஒரு போர்வைகள் இல்லாதவன் வஸ்துதா. ஆனா இந்த சரீரம் முதலான போர்வைகள் அனாதி காலமாக நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. பிரகிருத்தியினுடைய சம்பந்தமானது இருந்துட்டே இருக்கு. இந்த பிரகிருத்தியினுடைய அனா பிரகிருதி வந்து போயிடுதுன்னா அனாவரணோகி சகான்றதாக இன்னொரு இடத்துலயும் இந்த நிர்வாணமயத்துவத்தை இந்த விஷ்ணு புராணமானது சொல்றது. அது வஸ்துதா அத்வைத பிரதிபாதன பரமா இருக்க வாக்கியங்களுக்கு எல்லாம் விசிஷ்ட அத்வைத பரத்துவத்தை விஷ்ணு புராணம் தான் நன்னா அழகா சொல்றதுன்றதா பாஷ்யக்காரர் அற்புதமா எடுத்து கையாளு. அது அந்த அதுக்குனே ஒரு புராண கட்டம்னே ஒரு கட்டம் வச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்தில். இப்ப இந்த நாளி அடியன் சொன்ன விஷயங்கள்லாம் தான் புராணம் சொல்றது, ஸ்ருதிகள் சொல்றது. ஸ்ருதி கட்டம் புராண கட்டம் தனியா ரெண்டு கட்டம் வச்சிருக்கா. இப்படி பிரமாணங்கள்லாம் என்ன பண்றதுன்னா ஜீவஸ்வரூபத்தையும் அதனுடைய சுபாவத்தையும். அந்த சுபாவம் என்ன மோசியனாவரணோகி சகா என அவனுக்கு தனியா பிரகிருதி சம்பந்தமானது வஸ்துதா கர்மகிருதமே தவிர சுபாவத்தா அவனுக்கு இல்லை. அதுதான் மணிவய மணிவரை இவ சௌரே நித்திய ஹிருத்யோபி ஜீவா கலுஷமதி ரவிந்தன் கிங்கரத்வாதி ராஜ்யம் விதிபரிணதி பேதா தீட்சிதஸ்தேன காலே குரு பரிஷது பஜ்யம் பிராப்திய கோபாயதி என்ற ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார். அநேகமான உபன்யாசங்கள்ல கேட்ட விஷயமான சாதாரியன் அதுக்கு அர்த்தம் சொல்ல வரல. இப்போ அத்யாபி நனிவர்த்தந்தே துவாதசாட்சர சிந்தகாக அப்படின்றதாக இந்த துவாதசாட்சர சிந்தக்கால் இருக்காரே இருக்காளே அந்த துவாதசாட்சர சிந்தக்கால் நம்மளுக்கு நம்மளுக்கு சமாசனத்தும் போது துவாதசாட்சரியும் நம்மளுக்கு உபதேசம் ஆகும். எல்லாரும் துவாதசாட்சரியும் அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் மாதிரி துவாதசாட்சரியும் சொல்லணும். வாசுதேவ துவாதசாட்சி வாசுதேவ சப்தமரா மாதிரி இருக்கும் அது. அந்த துவாதசாட்சரியும் சிந்தனம் பண்ணணும். அந்த துவாதசாட்சர சிந்தகர்கள் திரும்பி வருவதில்லை. அத்யாபி நனிவர்த்தன் என்று அதனுடைய உபாயத்தை சொல்லியிருப்பார். ஜீவ தத்துவம் அதனுடைய சுரூபம் சுபாவம் எல்லாம் சொல்லிட்டு அது பரமாணு சுரூபம் ஆனா ஞானஸ்வரூபம் அமலஸ்வரூபம் சுத்தம் என்பதாவெல்லாம் சொல்லி அது அனாவரணம்னு அதனுடைய சுபாவத்தை சொல்லி சுரூப சுபாவங்களை சொல்லி அதனுடைய கதி என்னன்னா அது கதி அந்த அது வந்து வஸ்துதா அந்த கதி போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு தான் திரும்பி வரதில்லை என்ற விஷயத்தையும் சொல்லி எத்தை பசந்தி சூரையஹான்றதாக தத்விஷ்ணவ பரம்பதம் சதா பசந்தி சூரையான இந்த வாக்கியத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி எத்தை பசந்தி சூரையஹான்னு விஷ்ணு புராணமானது முதல் அம்சத்திலேயே முதல் அத்தியாயத்திலேயே முதல் அம்சத்திலேயே ஆறாவது அத்தியாயத்தை சொல்றது அற்புதமா. இப்படியாக விஷ்ணு புராணம் ஜீவஸ்வரூப விஷய ஜீவஸ்வபாவ விஷய நிர்ணயத்தை பண்ணிட்டு அஜித்வரூப சுபாவ அதனுடைய வேதங்களை சொல்ல அடுத்தது விகுணம் தஜகத்யோனிஹி அநாதி பிரபவாப்யயம் என்று திரிகுணம் திரிகுணம் மூணு குணங்களுடன் கூடியது சித்து அசித்து ஈஸ்வரன் என்பதாக மூன்று சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்றதாக மூன்று குணம் திரிகுணம் ஜெகத்யோனிஹி அது எப்படிப்பட்டதுன்னா இந்த ஜெகத்துக்கு அதுதான் மூல காரணபூதமானது. அநாதி பிரபவாப்யம் அதுக்கு பிரபவம் அப்யம் என்று சொல்லுகிற உற்பத்தி லயம் ரெண்டுமே அநாதி அநாதி காலமாக உற்பத்தியும் லயமும் நடந்துட்டே இருக்கு. அதனால அநாதி காலமாக இருக்கு லயங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுதான் இதனுடைய சுபாவம் அஜித்தனுடைய சுபாவம். வியக்தா அவ்யக்தே ததைவ அந்யே ரூபே காலஸ்ததா பரஹா இதுக்கு வியக்தம் அவ்யக்தம்ன்றதா ரெண்டு ரூபம் இருக்கு இந்த பிரகிருதிக்கு என்ன அது வந்து அதுதான் நாம என்ன சொல்றோம் ஸ்தூல ரூபம் சூக்ம ரூபம்னு சொல்றோம். சூக்மமா இருக்கச்சே அது அவ்யக்தம்னு சொல்றோம். சூக்ம சிதச்சித் விசிஷ்டமான பெருமாள் அப்படின்னு சொல்றோம். ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பெருமாளாக அவர் மாறறார் அதுதான் இந்த ஜெகத் சிருஷ்டி என்பதாக ஸ்தூல அது ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றதுதான் அத்வைதத்துக்கு தாத்பரியம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருக்கணும் இல்லையோ. இப்ப வந்து என்ன பண்ண விசிஷ்டாத்வைத்தம்னா விசிஷ்டத்தை அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சாதாரணமா சொல்லுவா. விசிஷ்டம் ச விசிஷ்டம் ச விசிஷ்டே தயோ அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு இன்னொரு விற்பத்தி சொல்லுவா. அது பாஷ்யக்காரனுடைய வசனங்களாலே சித்தமாற ஒரு விற்பத்தி அது. அது பரகால சுவாமி ஸ்ரீ ரங்கநாத பிரம்மதந்திர பரகால யத்தீந்திர மகாதேசிகன் முதல் முதல்ல தன்னுடைய சிஷ்யால் அடையனுடைய ஆச்சாரியர் முதலானவர்களுக்கு அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு விற்பத்தி சொல்லலாம் போல பாஷ்யக்காரனுடைய வசனங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத முதல்ல எடுத்து விசிஷ்டம் ச விசிஷ்டம் ச விசிஷ்டே தயோகோ அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்ன்ற அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார். அது எப்படின்னா ஸ்தூல சூக்ம ஸ்தூல சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டம் அதுவே ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டம் பிரம்மமா மாறுறதுனால ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமும் சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமும் விசிஷ்டே விசிஷ்டம் விசிஷ்டே விசிஷ்டான அந்த விசிஷ்டே தயோ அந்த ரெண்டுத்தினுடைய அத்வைத்தம் தான் விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு ஒரு அற்புதமான அர்த்தத்தை நம்மளுக்கு பெரியவா பரம்பரையா சாதிச்சு வந்திருக்கா. அதை இன்டைரக்டா சாதிச்ச விஷயங்கள்லாம் போக டைரக்டாவே பரகால சுவாமி அதை நிரூபணம் பண்ணியானது ஒரு நம்மளுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விதவிதமான விற்பத்திகளாலதான் நம்மளுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் புரியும். இல்ல வெறும விசிஷ்ட அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் சொல்லிட்டே போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு அற்புதமான ரகசிய அர்த்தத்தை பாஷ்யக்கார சாதிச்சிருக்கிற விஷயத்த அந்த சின்ன விசிஷ்டமான ஸ்தூல சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மன் தான் ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக பரிணமிக்கிறது அப்படின்ற வாதத்தை நம்ம ஒத்துக்கிறதுனால இந்த இந்த விபத்தியானது மிக பொருத்தமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு. இத ரசிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் பெரிய ஞானம் வேண்டாம். சாதாரணமா விசிஷ்டாத்வைத்தம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்ன்ற உற்சாகம் லோகத்துல இருக்கிற விசிஷ்டாத்வைத்தங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இருக்கு. யாரெல்லாம் இந்த துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு கேட்கிறாளோ மூணு பேரும் அந்த அந்த மூணு விதமான சித்தாந்தத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுங்களேன் மூணுலயும் என்ன வித்தியாசம்னு. இதுதான் தாழ்மையான கேள்விகள் லோகத்துல எங்கெல்லாம் அதை பார்த்துருக்கணும். அங்கெல்லாம் தாழ்மையான கேள்வி இதுவாதான் இருக்கு. அதனால அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சகஜமான இந்த உற்பத்தியானது அமைஞ்சிருக்கு. அப்புறம் வியக்தாவியக்தே, வியக்தமாகவும் அவ்யக்தமாகவும் இருக்கு. அதான் சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டம். அவ்யக்தம்ன்றது வியக்தம்ன்றது ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டம் அப்படின்றத அந்த பிரகிருத்தியை பத்தி ரொம்ப அற்புதமாக சாதிச்சுட்டு. அப்புறம் கால தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கே, அது வந்து காலசதா பரஹா, காலம்ன்றது அதை காட்டிலும் உயர்ந்தது என்று கலா முகூர்த்தாதி மயஸ்த காலஹா விபூதே பரிணாம ஹேது. ரொம்ப அற்புதமான வசனம் இது. இதால சில சித்தாந்தாம்சங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது. நித்திய விபூதியில கால தத்துவம் இருக்கா இல்லையா, அங்கேயும் கால தத்துவம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் வயசாகுமேன்னு ஒரு சகஜமா வர கேள்விக்கு பதில் சொல்றது. கலா முகூர்த்தாதிமயஸ்ட காலஹா நயர், இது கலா முகூர்த்தாதிமயமான காலங்கள். இது அது என்ன சொல்றோம், ஒரு ஒரு ஒரு ஒரு 1 hour 6 hours 12 hours 24 hours 1 day 1 day 1 week அப்புறம் 1 week என்ன 4 weeks 1 month அப்படின்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா. அதான் கலா முகூர்த்தாதிமயஸ்ட காலஹா, இந்த காலம் இருக்கே அது இந்த லோகத்துல இருக்கிறது. இது இந்த காலமானது எந்த நித்திய விபூதிய பரிணாமத்துக்கு காரணமே கிடையாது. நித்திய விபூதியில எந்த வஸ்துகளும் பரிணாமத்தை அடைவதில்லை என்றதான் அங்க சொல்ல போற. இப்ப இந்த கால தத்துவத்தை பத்தியும் இங்க நிர்ணயம் பண்றதுனால அசி தத்துவத்துல வருது கால தத்துவம். என்ன அத ரொம்ப அழகா ஜேதா ஜடாஜடத்தையா பிரத்யக்ததிதரத்தையா விவா திரவியம்னு ஆரம்பிச்சு இந்த திரவிய விபாகம் பண்ணச்ச திரவியா திரவிய பிரபேதான் இதம் உபயவிதம் தத்வித தத்துவமாகு. திரவியமானது வேதாவிபக்தம் ஜடம ஜடமிச்சு பிராச்சியம் அவ்யக்த காலே அப்படின்னு அவ்யக்தம்ன்றதாகவும் காலம்ன்றதாகவும் ரெண்டு பிரிவா பிரிக்கல. அந்த பிராச்சியம் ஜடம் அஜடம்ன்ற இடத்துல ஜடம்ன்ற தத்துவத்தை ரெண்டா பிரிக்கல. அதுல பிராச்சியம் அவ்யக்தம்ன்றதாகவும் காலம் அது ரெண்டும் தான் அசி தத்துவம். அந்த ரெண்டு தத்துவத்தை இந்த இடத்துல நிரூபணம் பண்ணியிருக்கார். அப்புறம் ஈஸ்வர ஸ்வரூபாதிகம் தூ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாஷ்யக்காரர். அது ரொம்ப இந்த ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யக்காரரான சுவாமி தேசிகன். அது பாஷ்யக்காரரும் சுவாமி தேசிகனும்னு ரெண்டு இரண்டு பாஷ்யக்காரர்கள்னு கருணாகராச்சார சுவாமி அதுமா ஒரு கிரந்தம் எழுதியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அது இந்த விதத்துல கூட பாஷ்யக்காரர் தான் நம்மளுக்கு சுவாமி தேசிகன். ஈஸ்வர ஸ்வரூபாதிகம் தூ அதிகாராய சித்தாய பரஸ்பராணாம் பரமம் சாஸ்திரா விஷ்ணு ரசேஷஸ்ய சமஸ்த கல்யாண குணாத்மகோசவு ஆத்மபாவம் நயத்தியனம் தத் பிரம்ம தியாயினம் முனே. அந்த பிரம்மத்தை தியானம் பண்றவாள அது தன்னுடைய பாவத்துக்கு அழைத்து செல்கிறது. அந்த அது ரொம்ப அழகு. தான் பிரகதி பிரம்மயதி தஸ்மாத் உச்சதே பரம் பிரம்ம, அது பெருசா இருக்கிறதால மட்டும் பிரம்மம் இல்லை, அது சின்ன சின்ன சின்ன பரமானு சுரூபத்துல இருக்கிற நம்மளையும் அது பெருசாக மாத்தி விடுறதுன்றதுனால பிரம்மயதி பிரம்ம அப்படின்னு உற்பத்திய அந்த நிருப்தக்காரன் சாதிக்கிற. நிருப்தத்துல சொன்ன அதே விஷயத்தான் இந்த இடத்துல இங்க சொல்றது. தன் பிரம்ம தியாயினம் ஆத்மபாவம் நயத்தி, தான் எப்படி பெருசா இருக்கோ அதே மாதிரி நம்மளையும் பெரியவரா பெரியவளா ஆக்கிடுறது. சச்ச ஆனந்தியாய கல்பத்தேன்னு சுத்தி சொல்ற ஆனந்தியம் அண்ணன்தான் அந்த பிருகத்வம். ஆனந்தத்வம் பிருகத்வம்ன்றது அந்த தாதுச பிருகத்வம் நம்மளுக்கு வரத்தனால அதுக்கு பிரம்மான்னு பேரு. அதை கொடுக்கறதுனால அததான் இங்க ஆத்மபாவம் நயத்தியனும் தத் பிரம்ம தியாயினம் முனி, அந்த பிரம்மத்தை தியானம் பண்றவால அது பெரியவனாக்கிடுறது. யாரன்னா நம்மள பெரியவளாக்குறாளா லோகத்துலன்னா கஷ்டம், ஆக்க மாட்டான். பெருமாள் ஒருத்தர் தான் எல்லாரையும் பெரியவராக்குறவர். என்ன அவர் பெரியவராக்குறதே சுவாவம். அவர் இவரை பெரியவராக்கிட்டுனா அடுத்தது இவரை பெரியவராக்கலாம், அடுத்தது இவரை பெரியவராக்கலாம் அப்படின்னு கண்டினியூஸா காரியத்துல இருக்கிறவர். அதனாலதான் அவருக்கு பெரிய பெருமாள் பெரிய பிராட்டின்னு பேர் வந்ததோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பெரிய பெரிய பெருமாள் நான் நம்மளெல்லாம் பெரியவராக்குற பெருமாள் அப்படியும் உற்பத்தி சொல்லணும். அவர் பெரியவரா இருக்கிறது மட்டும் இல்ல, எல்லாரையும் பெரியவாளா ஆக்குறாருன்னு அர்த்தம். அவரே அதே மாதிரி போக தத்தான போக்கிய போகோபகரணாதிக்கம் புவனகோஷாதிசு பிரபஞ்சம். இந்த புவனகோஷ வர்ணன சமயத்துல அத வந்து இந்த போகம் என்ன, இந்த லோகத்துல இக போகம் என்ன, அதனுடைய ஸ்தானங்கள் என்ன, இதே மாதிரி இங்க இருக்க மாதிரியே வேற வேற எங்கெங்கெல்லாம் போகஸ்தானங்கள் இருக்கு, அந்த போகஸ்தான போக்கியமான வஸ்துக்கள் என்னென்ன இருக்கு, போக உபகரணங்கள் என்ன இருக்கு, எல்லா விஷயத்தையும் அந்த புவனகோஷாதி பிரபஞ்சன சமயத்துல புவனகோஷ இந்த மாதிரி எத்தனை புவனங்கள் இருக்கோ ஆ பிரம்ம புவனால் லோகாதுன்னு அந்த சத்தியலோக பரியந்தமான எல்லா லோகத்தையும் கந்தவிய ஸ்தான விசேஷங்கள் சேதனங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன போகத்தெல்லாம் அனுபவிப்பான், என்னென்ன புண்ணிய காரியங்களுக்கு என்னென்ன போகங்கள் எல்லாத்தையும் நிரூபணம் பண்ணி யோகினா அமமதம் ஸ்தானம் ஸ்வாத்ம சந்தோஷ காரினாம் அப்படின்றதாக கைவல்யத்தை பத்தியும் அங்க ஒரு சூச்சனை கொடுத்துருக்கு. யோகினாம் அமிர்தம் ஸ்தானம். என்ன யோகிகள்னா, சுவாத்மானுபவ பராணாம் சனகாதி யோகினாம் அமிர்தம் ஸ்தானம். சனகாதி யோகிகளுக்கு அமிர்தமயமான ஸ்தானம் சுவாத்ம சந்தோஷக்காரினாம். அவ ஆத்மாவை, தன்னுடைய ஆத்மாவை சந்தோஷம் படுத்தணும்னு நினைக்கிறவர்கள் சுவாத்மானுபவ பராணாம் ஸ்தானம் அப்படி உத்தம். அதாவது அப்படிப்பட்ட கைவல்யம்ன்ற ஸ்தானம் சொல்லப்பட்டது. சனகாதி யோகினாம் அமிர்தம் ஸ்தானம் சுவாத்ம சந்தோஷக்காரினாம் அப்படி ஸ்தானம் பவதி அர்த்தம். அந்த சனகாதி மகரிஷிகள் அடைகிற அமிர்தத்துவம் இருக்கே அது சுவாத்ம சந்தோஷக்காரினாம் அப்படி பவதி அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அத்த பூர்வாபர வாக்கியம் அது வேண்டாம் சொத்தாரம். அப்புறம் ஏகஸ்மின் ஏகாந்தினா சதா பிரம்மத்யாயினா யோகினம் ஜியம் ஏகாம் தத் பரமம் ஸ்தானம் அது அதிகமசிய ஸ்தானசிய அனந்தரம். ஏன்னா இதுக்கப்புறம் சொல்ற உடனே இது வந்து பரமா, இது வந்து பிரம்மலோகம், அதாவது இது வந்து ஸ்ரீவைகுண்டம் இல்ல. அது ஏன்னா பக்கத்திலேயே ஏகாந்திகள் இருக்காளே பிரம்மத்யாயிகள், அவளுடைய ஸ்தானம் பரமம் ஸ்தானம்னு பின்னாடி வேற ஸ்தானம் சொல்ல போற. அப்ப இப்ப சொன்ன ஸ்தானம் எதிரானா அது கைவல்யமாக தான் இருக்கணும். அப்புறம் அடுத்தது அபவர்க்க சுரூபம், அதான் மோட்ச சுரூபம். இதா அதிசயாக்கல அத சுக பாவைக லட்சணா பேஷஜம் பகவத் பிராப்தி ஏகாந்தாத்யந்திகீமதான்றதாக ஆறாவது அம்சத்துல கடைசி அம்சம் அங்கதானே நிரமிமீத புராண ரத்னம் அங்கதான் முடிக்க போறார். ஆறாவது அம்சம் அஞ்சு அஞ்சாவது அத்தியாயத்துல சாதிக்கிறார். நிரஸ்தாதிசய ஆஹ்லாத சுகபாவைக லட்சணா, இந்த இதுவரையில் அனுபவிச்ச சந்தோஷங்கள்லாம் சாதிசயமான சந்தோஷங்கள், வேற வேற லோகங்கள் அனுபவிக்கிற சந்தோஷங்கள்லாம் சாதிசயமான சந்தோஷங்கள், ஆனால் நிரதிசயமான ஒரு சந்தோஷம் இருக்கு, இதை காட்டிலும் உத்கிருஷ்டமான ஒரு சந்தோஷம் கிடையாது என்ற அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னதுண்ணா முதல்ல இருந்தே ஸ்வீட் எல்லாம் பரிமாறிட்டு வருவா, அதுக்கப்புறம் திருக்கண்ணு மாதிரி லட்டு ஆச்சுன்னா இதுக்கப்புறம் ஸ்வீட் மறுபடியும் தவிர ஒரு சொந்த ஸ்வீட் இல்ல சுவாமி அப்படின்னு. அந்த மாதிரியாக இத காட்டிலும் உயர்ந்த தத்துவம் இல்லைன்ற மாதிரியாக அதுவும் பேஷஜம் அது மருந்து போன்றது பகவத் பிராப்தி, அதுதான் பகவத் பிராப்தி. ஏகாந்த ஆத்யந்திகி மதா அது வந்து ஏகாந்ததா அப்படின்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் துக்கம் இல்லாததுன்னு அர்த்தம், என்ன துக்கேன சம்பின்னம்னு சொல்ற மாதிரி ஏகாந்த சுகம், சுகமேதான் இருக்கும், சுகத்தை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு. ஆத்யந்திகி தட் இஸ் த அல்டிமேட் அப்படின்னு அர்த்தம். தத் பாவ பாவம் ஆபன்னஹா அந்த பிரம்மபாவத்தை அடைவன், தத் பாவ பாவம் தத் பாவஹா பிரம்மபாவஹா தஸ்ய பாவம் ஆபன்னஹா அந்த பிரம்மபாவத்தை அடைந்தவன் அபாத பாப்மத்வாதி குணாஷ்டக ஆவிர் பூதன் அப்படின்னு அர்த்தம். அபாத பாப்மத்வம் விஜரத்வம் விமிருத்திஹு விமிருத்தித்வம் விசோகத்வம் விமிருத்தி விசோகா அபகத் பாப்மா விஜரஹா விமிருத்திஹு விசோகா அவி சத்யகாமஹா சத்யசங்கம் அபாத பாப்மா விஜயோகா விஜிகித் விஜிகத்ஸா பிபாசா சத்யகாமஹா சத்தியசங்கல்பா என்ற குணாஷ்டகங்கள் ஆவிர் பூதமாறுது அந்த சமயத்துல. அந்த விஷயத்தையும் இங்க விஷ்ணு புராணம் சொல்றது. அதனால பாஷிகாரத்துக்கு ஏண்டா இந்த கிரந்தம் பிடிச்சதுன்னா தான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயமும் இங்க இருக்கு. அதனால இது வந்து யமுனாச்சாரியர் ஒரு கோடிட்டு காமிக்கிறார். என்னதான் விஷ்ணு புராணம் என்ன சொல்ல போறதுன்னா, பிரம்மசூத்திரக்காரர் தான் பிரம்மசூத்திரத்துல என்னெல்லாம் நிரூபணம் பண்ண போறாரோ, அப்புறம் வரப்போற பாஷ்யக்காரர் என்னெல்லாம் நிரூபணம் பண்ணணுமோ, அதுக்கெல்லாம் ஒரு கோடுதான் இந்த தத்துவேனைய சிதசிதீஸ்வர தத்துவபாவ என்ற ஸ்லோகமானது. என்னவா என்னவா கோடிட்டு காமிச்சிருக்கார் பாருங்க யாமுனாச்சாரியர். அதே மாதிரியா பாஷ்யக்காரர் யாமுனரை அவ்வளவு பிரணாமம் பண்ணி கீதார்த்த கீதா பாஷ்யத்தை எழுதச்ச ஒவ்வொரு கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்தையும் தன்னுடைய அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலையும் முடிவிலையும் அழகா நிரூபணம் பண்ணிட்டு அவர் சொன்ன அர்த்தத்தை காட்டிலும் அதிருக்தமான அர்த்தங்கள் இல்லாம அனதிருக்தமான அதே அர்த்தங்களை சொல்லிட்டு போய் அதே மாதிரி தாத்பர்ய சந்திரிகையில சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கர ரக்ஷைன்னு கீதார்த்த சங்கர ரக்ஷையிலையும் அதே தத்துவங்களை சொல்லி அதே தத்துவங்களை தாத்பர்ய சந்திரிகையில சாதிச்சு எப்படி ஒரு வழிவகுத்திருக்காங்கன்னா, அடைய எனக்கு அப்புறம் பார்த்து இந்த வினோபா வியாக்கியானம் அந்த வியாக்கியானம் இந்த சின்மையா வியாக்கியானம் எத்தனையோ வியாக்கியானங்கள் இருக்கு, இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒரு விதமான எல்லா வாக்கியங்களையும் பராமர்சம் பண்ணி ஒரு அர்த்தத்துக்கு நிஷ்கர்ஷத்துக்கு பெரியவா வந்திருக்காளே, இஷ்டத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் எழுதுறாளே அப்படின்னு மனசுக்கு கஷ்டம் ஏற்படும். அதுதான் நம்ம சம்பிரதாயத்தினுடைய ஏற்றம். ஏன்னா நம்ம நம்ம நல்ல சம்பிரதாயத்துலதான் இருக்கோமான்னு சில பேர்களுக்கு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகம் போக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த அற்புதமான கிரந்தங்களையோ கிரந்தங்களை பத்தியோ நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கணும். மனசுல கிரந்தி தான் வரக்கூடாதே தவிர கிரந்தம் வரலாம். கிரந்தங்கள் வரணும், கிரந்தினா மனசுல முடிச்சுகள் வரக்கூடாது. இது இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது. அந்த கிரந்தி இல்லாம கிரந்தங்கள் எல்லாம் மட்டுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காக வழிவகுத்திருக்காங்க. இந்த பெரியவா அத்த கர்மக்கிட்ட ஆழ்வார்கள் போக அபவர்கா அப்படின்னு சொல்லி தத்தா பாமா பண்ணா இருக்கு. அத்த கர்மக்கிட்ட வைதர்மத்திய அத்தியந்த நிவர்த்தி ரட்சிதா கர்மகிருத்தமான லோகத்தை காட்டிலும் இது பின்னமானது. கர்மகிருத்தமான லோகம் ஒரு நாள் அழிஞ்சிடும், அதை காட்டிலும் வைதர்மியம் அதை காட்டிலும் வேறானது. போக உபாயாஸ்து, போக உபாயம் என்ன, இந்த போகத்தை அடைவதற்கான உபாயம் என்ன அப்படின்னாக்க துருவாதி விற்தாந்தங்கள் மூலமாக அதை ரொம்ப அற்புதமாக துருவாதி விற்தாந்தங்களை சாதிச்சு அவ்வா அதன் மூலமாக மோட்சத்தை அடைகிற மார்க்கத்தையும் நம்ம சொல்லியிருக்கா. அதே மாதிரி அபவர்க்க அதனுடைய உபாயங்கள் அபவர்க்கத்தோட உபாயங்கள் புக்தியோக சம்யா அப்படின்ட்டு தத்ரூப பிரத்யே அதாவது அந்த பரமாத்மாவுடைய விக்கிரக சிந்தனம், அந்த விக்கிரக சிந்தனத்தினால ஒரு சந்தோஷம் இங்கே ஐகமா இங்கே இருக்கும் போதே கூட அவனுக்கு அபவர்க்க உபாயாந்தர்கமான பகவத் சிந்தனம் என தத்ரூப பிரத்யே சைதா சந்ததிஷ்ட அந்ய நிஸ்பிருகா தத் தியானம் பிரதமை ஷட்லிகி அங்கைகி நிஷ்பாத்தியதே என்று பயன்றதாக அதனுடைய ஆறு அங்கங்களையும் சொல்லி அது வந்து இங்கேயே பரமாத்மாவை சவிகிரகமாக தியானம் பண்றது அப்படின்ற விஷயத்தையும் சாதிச்சிருக்கார். இப்படியாக அது இந்த விற்த்தாந்தம் எங்கடா கிடைக்கிறதுனா காண்டிக்கியர்னு ஒருத்தர் அவருக்கு கேசி துவஜர்ன்றவர் உபதேசம் பண்ற மாதிரியாக இந்த விற்த்தாந்தமானது அமைஞ்சது. இதே விஷ்ணு புராணத்துல அதை நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதாக அது. அப்புறம் பிரபத்தி சுரூபத்தை கூட இங்க விஷ்ணு புராணத்துல சாதிச்சுட்டார். ஏன்னா பிரபத்தியை சொல்லலைன்னா நம்மளுக்கு விஷ்ணு புராணத்துல பிரபத்தி இருக்கான்னு எல்லாரும் கேள்வி கேட்டுருவாளே. அதனால ததுபாய கத்தி உதாரகா சந்த உதாரகான்னு இந்த ஔதாரியம் எதுக்குடான்னா அந்த பிரபத்தியை சொன்னதுனாலதான் ஔதாரியமோ என்று அடியே நினைக்கிற மாதிரியா இருக்கு. பாஷ்யக்காரர் பிரபத்தி அனுஷ்டானம் எல்லாருக்கும் பண்ணணும்னு பண்ணி வச்சார் இல்லையா, அந்த சரணாகத்தியானது சரணாகத்தி கத்தியம் மூலமா நம்மளுக்கு அனுகிரகிச்சிருக்கிற அந்த சரணாகத்தியிட்டே அது சொன்னதுனாலதான் அவரை உதாரணம்னு சொல்றோம். பாஷ்யக்காரரை கொண்டாடுறோம். பெரிய ஹிருதயம், பெரிய ஹிருதயம் அப்படின்னு சொல்றோம். நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆசிரியக்கிற ஆச்சாரியால் பெரிய ஹிருதயத்தோட இருக்காளான்னு பாக்கணும். அப்பதான் அவளை ஆசிரியச்சா அவ நம்மளை பெரியவாள் ஆக்க முடியும். அவளுக்கே ஹிருதயம் சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவள் எப்படி மற்றவாளை பெரியவாள் ஆக்க முடியும்? அது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும், உதாரமா இருக்கணும். இவனை பிடிக்கும் அவனை பிடிக்காது, இவன் இவன் அப்படி அவன் இப்படின்னு சொல்றவாள்லாம் வந்து ஆச்சாரியாளா இருந்த அவளால யாருக்கு நல்லது பண்ண முடியும்னு அப்படியே எனக்கு புரிய மாட்டேன். அதனால ஒரு ஔதாரியமானது வேணும். தாரகா சந்தர்ஷயன் நிரம்பித்த புராண ரத்னம்ன்றதுனால அந்த ஔதாரியமானது கிடைக்கும். ஏன்னா பெருமாள் ஒருத்தரை நியமிக்கிறார் ஒரு ஆச்சாரியராக, அவர் காமக்ரோதா லோக மோக மத மாத்சரியாதிகள் இல்லாதவராக இருந்தே தீர வேண்டும். அவருக்கு பர்சனலா எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லாம எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும்ன்ற ஒரே எண்ணத்தோட பெருமாள் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கிறவரா இருந்தால் மட்டும்தான் அவர் சிஷ்யவர்த்தி பண்ண முடியும். சிஷ்யாவை ஆசிரியக்க வச்சு அவளுக்கு மோட்சத்தை அனுகிரகிக்க முடியும். அவள் காமக்ரோதாதிகளுக்கு வசப்படுறவாளா இருந்தா அவத்தரை சபிக்க கூட சபிப்பா. சபிக்கிறவாளால பகவத் பிராப்தி பண்ணி வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புராண சம்ஹிதா கர்த்தா பகவான் வச்ச பவிஷ்யதி வைஷ்ணவ லைங்கயோருக்தமாக நிரமிமீத புராண ரத்னம். என்னன்னா நிரமிமீத புராண ரத்னம், புராண ரத்னத்தை இந்த பராசரர் தான் நிர்மாணம் பண்ணார்னா எப்படி தெரியும் சுவாமின்னா, அது விஷ்ணு புராண லிங்க புராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் அதனுடைய மகாத்மிய வர்ணன சமயத்துல புராண சம்ஹிதா கர்த்தா பவான் வத்ச பவிஷ்யத்தின்னு பிரம்மாவே அனுகிரகம் பண்ணிருக்கிற அந்த வசனம் தான் பிரமாணம் பராசரருக்கு. அகேவலம் பூர்வ சித்த பிரபந்த பிரவர்த்தனம் மாத்திரத்து பாவகா, அதுக்கு முன்ன இருந்த பிரபந்தங்களை மட்டும்தான் அவர் பிரவர்த்தனம் பண்ணணும்னு இல்ல, அவரே புராண கர்த்தாவாகவும் ஆவோம் அப்படின்றதாக புரைவ புரைவ வித்தியமானத்தை சம்பத்தி நவத்வா புராணத்தை இன்னையே இருந்தாலும் கூட இப்ப ஒவ்வொரு சமயமும் அது நவம் புதுசு புதுசா இருக்கிறதுனாலவா அதுக்கு புராணத்துவம் அப்படின்னு. சிரானுபூதத்தேபி அபூர்வன் நித்யானுபாகியம் இத்தியர்த்தா சில நிர்வர்த்தம் அப்பேத்தது அபூர்வம் இவ தரிசித்தம்னு சொல்ற மாதிரியாக ரொம்ப நாளா அனுபவிச்சுக்கிற வஸ்துக்கள் கூட இப்பதான் புதுசா அனுபவிக்கிற மாதிரி. ஸ்ரீபாஷ்யத்தை எத்தனை தடவை கேட்டாலும் சரி, காஞ்சிபுரத்துல நரசிம்மாச்சார சுவாமி எழுந்திருந்த நாவல் பாக்கம், அவர் வந்து ஒரு மூணு தடவை நாலு தடவை காலக்ஷேபம் நாவல் பாக்கம் சுவாமி ஐயா சுவாமி சாதிச்சிருக்கார். நாலஞ்சு தடவை சாதிச்சிருக்காரு. எத்தனை தடவை சாதிச்சாரோ அத்தனை தடவையும் அவர் கேட்டிருக்காரு. அதனால எத்தனை தடவை கேட்டாலும் அவளுக்கு அதுல விசேஷமான அர்த்தங்கள் கிடைக்கிறதுனால கேட்கிறா. அந்த மாதிரி ஸ்ரீவாஷ்ணவம் அதே மாதிரி தான், விஷ்ணு புராணமும் அதே மாதிரி தான். புறாபினவம் முன்ன கூட புதுசா தான் இருந்தது, இன்னைக்கும் புதுசா தான் இருக்கு. இனிமே எடுத்து பார்த்தா அடியனுக்கு எல்லாருக்கும் புதுசா தான் தெரியும்ன்றதுனால அது வந்து தீபாவளிக்கு தீபாவளி நம்மளுக்கு வசந்த வசந்த காலம் வர வர புஷ்பங்கள் புதுசா இருக்க மாதிரி தான் தெரியுது. போன வசந்த காலத்துல வந்தது அதே புஷ்பங்கள் தானே அப்படின்னு நம்ம பார்க்காம இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு வசந்த காலம் வரைச்சியும் அது அற்புதமா இருக்கும். அதே மாதிரியாக ஸ்ரீபாஷம் எத்தனை தடவை சேவிச்சாலும் அற்புதமா இருக்கும். விஷ்ணு புராணம் அதே மாதிரி, அதனால புராணம்ன்ற அர்த்தம். அதனால வாயு புராணத்திலயும் சொல்றிருக்கு, பிரதமம் சர்வசாஸ்திராணாம் புராணம் பிரம்மணோதிதம். பிரம்மாதான் எல்லா புராணங்களையும் முதல்ல எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஒரு புராணத்தை சொன்னார். அனந்தரம் சக்திரேபியா வேதாஸ்திய நிர்கதா, அப்புறம்தான் வேதனே அவருடைய வாக்கிலேந்து வந்தது. நன்வேவம் சத்தி பராசரா புராண ரத்னம் நிறைவேது கதம் சியாது. அப்ப பிரம்மா தான் சொல்லிட்டாருன்னா புராண ரத்னத்தை இவர் தான் நிர்மாணம் பண்ணாருன்னு எப்படி சுவாமின்னு சொல்ல முடியும்னு கேள்வி கேட்டுண்டு, நன்வேவம் சத்தி பராசரா புராண ரத்னம் நிறைவேது கதம் சியாது சைவ புராணேச்ச பிரம்மா. அதுவும் சைவ புராணத்திலே சொல்லியிருக்கு, பிரம்மா சைவத்து வேதானாம் புராணானாம் பிரதர்சகா. பிரம்மா தானே எல்லா வேதங்களுக்கும் புராணங்களுக்கும் ஒரு அத்தியாபகர் அப்படின்னு சொல்லியிருக்கு, முதல் முதல் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சத்யம் ஆனாலும் கூட ததாபி தத்தைவ பிரத்யேகம் புராண சம்ஹிதா விசேஷ பிரணேதார பிரதிபாத்தியம் தே. அதே இடத்துலயே எந்த இடத்துல இந்த சைவ புராணத்துல இந்த வசனம் இருக்க பிரம்மாதான் பிரவர்த்தகர்னுட்டு, அதே இடத்துலயே வெவ்வேறு புராணத்துக்கு வெவ்வேறு பிரவர்த்தகாலையும் சொல்லி இருக்குது. எங்க சொல்லியிருக்குன்னா, பிரம்மா பிரம்மம் து பிரம்மணா புரோக்தம், பிராமம் து பிரம்மணா புரோக்தம், பாத்மம் து தேனைவ சோபனம். பாத்ம புராணமும் அவர் தான் சொன்னார். பராசரேன கதிதம் வைஷ்ணவம் முனி புங்கவாஹா, ஏ முனி புங்கவாஹா பராசரேன கதிதம் வைஷ்ணவம் புராணம் அப்படின்னு விஷ்ணு புராணமானது பராசரால் சொல்லப்பட்டது. சைவம் சைலாலினா புரோக்தம், சைவம்ன்ற புராணம் சைவ புராணமானது சைலாலின்ற ஒரு மகர்ஷினால சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்க அந்த இடத்துலயே. ஏவம் ஆக்னேய புராணே அக்னி புராணத்துல, எத் பிரம்ம கல்ப விற்தாந்தம் அதிகிருத்திய பிரஜாபதி அகல்பயத் புராணம் தத் பிரம்மே தெரிவியதே. பிரம்ம புராணம்ன்றது பிரம்மாவே சொன்னது. பிரம்ம கல்பத்துல அவர் பிரம்ம கல்ப விற்தாந்தத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய காலம், அது பிரம்ம கல்பம்ன்ற காலம். அந்த காலத்தை பத்தி பிரஜாபதி சொல்லியிருக்கார். மாத்ய புராணே வராக கல்ப விற்தாந்தம் அதிகரிச்ச பராசரஹான்னு வராக மாத்ய புராணத்துல வராக கல்ப விற்தாந்தம் அதை பத்தி பராசரர் சொல்றாருன்னு சொல்லியிருக்கு. ஓ பராசரரும் புராண நிர்மாதான்னு தெரியுது. இதுல இருந்து அஷ்டாதச புராணானி அஷ்ட வியாக்கரணானிச்ச ஞாத்வா சத்ய. அப்புறம் எல்லா புராணமும் நம்ம வந்து வியாசர் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கோமே சுவாமி அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல தோணும் பாருங்க. அது இதெல்லாம் தோணணும், நம்மளுக்கே தோன்றது. தோணினாலும் நம்ம கேட்கறதே இல்லை. எத்தனை கேள்வி, எத்தனையோ மனசுல கேள்விகள். அட் எண்ட் ஆஃப் த கிளாஸ் நம்ம சொல்றோம் எதனா கேள்வி இருக்கான்னு கேட்கிறோம். எல்லாரும் வந்துருக்கா சுவாமின் அஷ்டாதச புராணம் கர்த்தா சத்யவதி சுதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கே சுவாமி. எப்படி அஷ்டாதச புராணங்கள் இருக்கிறதுல விஷ்ணு புராணமும் ஒன்னாச்சே, அந்த விஷ்ணு புராணத்தினுடைய கர்த்தா பராசரன் சொல்றோமே, அப்ப பதினேழுக்கு தான் அவர் கர்த்தாவா அப்படின்னு கேட்டாக்க, அவர் எத்தனையோ புராணங்களுக்கு அவர் கர்த்தாவே இல்லை. ஆனால் கூட அவர் பிரவர்த்தகரா இருக்கிறதுனால, அவருக்கு பிரவர்த்தன கர்த்திருக்கும் இருக்கிறதுனால அஷ்டாதச புராணம் கர்த்தா அப்படின்னு அவரை சொல்றோம். அவ்வளவுதான் அப்படின்ட்டு சுவாமி தேசிகனே இங்க அறிஞர். ஏத்தேன அஷ்டாதச புராணம், அதாவது அஷ்டாதச புராணானி அஷ்ட வியாக்கரணான்னு ஜ்ஞாத்வா சத்யவதி சூனு எல்லாம் தெரிஞ்சுட்டு பாரதத்தை பண்ணார் அப்படின்னு அதே அங்கேயே வசனம் இருக்கு. எங்க எங்க இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் பிரசித்தமான ஸ்லோகம் புராணங்கள்ல கிடைக்கிறது. அஷ்டாதச புராணானி அஷ்ட வியாக்கரணான் செட்டு வியாக்கரணத்தையும் அஷ்டாதச புராணங்களையும் நன்றா தெரிந்து கொண்ட சத்யவதி சுத்தரான வியாசர் பாரதாக்கியான அகிலம் சக்கரே பாரதம்ன்ற பெரிய கிரந்தத்தை பண்ணார்னு சொல்றேன். லக்ஷே லக்ஷேனே கேனே புரோக்தம் வேதார்த்த பரிபிரம், அது ஒரு லக்ஷ கிரந்தாத்மகமானது அந்த மகாபாரதம். இது பவிஷ்யன் மாத்திய புராணசிய புராணயோகம் அப்படி அது எங்க சொல்லிருக்குன்னா, பவிஷ்யத் புராணத்திலையும் மாத்திய புராணத்திலையும் சொல்லியிருக்கு. அதனால என்ன முடிவுக்கு வரணும்னா, அதாவது வியாசர் எல்லா புராணங்களுக்கும் கர்த்தா கிடையாது, பிரவர்த்தகர் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வியாசர் தான் இது எல்லாத்துக்கும் வேதத்தை எப்படி அவர் பகுத்து அழித்து தொகுத்து அழித்தாரோ அந்த மாதிரி புராணங்களையும் தொகுத்து அழித்தவர். பிரம்மா பண்ணிருக்க பிரம்ம கல்பத்துல பிரம்மா பண்ணது, அப்புறம் அவரே பண்ண பாகவத புராணம், எல்லாத்தையும் சேர்த்து அஷ்டாதச புராணமா கொடுத்துருக்க. அது அது மட்டும் இல்லாம இந்த புராணத்துக்கு என்ன விசேஷம்னா, புராணத்துக்கு ஒரு 5 லட்சணம் சொல்றான். புராணம் 5 லட்சணம்னுட்டு அதுல சிருஷ்டி அப்புறம் பிரளயம் எல்லாத்த பத்திய வர்ணனா இருக்கும். சர்க்கச்ச பிரதி சர்க்கச்ச வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரித்தம் செய்வ புராணம் 5 லட்சணம்ன்றதாக ஒரு பிராச்சீனமான லட்சண ஸ்லோகம். புராணம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இத்தனை விஷயங்கள் அதுல உள்ளடக்கி இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சர்க்கா, சர்க்கான்னா சிருஷ்டி, சிருஷ்டிய பத்திய விஷயம் இருக்கணும், அதுல சிருஷ்டி ரகசியங்கள் மொத்தம் சொல்லிருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பிரதிசர்க்கா, பிரதிசர்க்கான்னா பிரளயம், பிரளயத்தை பத்தி சொல்லிருக்கு. வம்சா, பெரிய பெரிய வம்சங்கள், இதுல இருந்த வம்சங்கள் எல்லாம் பத்தி சொல்லணும். சூரிய அது வம்சங்கள், வம்ச அனுச்சரித்தம், அந்த வம்சத்துல ஏற்பட்ட சரித்திரங்கள் அதை சொல்லணும். அப்புறம் மன்வந்தரங்கள், அந்த கால தத்துவங்கள், மன்வந்தரம்னா காலம், அந்த மன்வந்தரம்னா என்ன, ஒரு ஒரு மனுவுக்கும் நடுவுல எவ்வளவு காலம் இருந்தது அப்படின்னுட்டு எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா சொல்லணும். இதெல்லாம் இருந்ததுன்னாதான் அது புராணம் அப்படின்னு புராணத்துக்கு லட்சணம் சொல்ற. சத்திய ரத்னத்த ரூபனேனே, அது ரத்னம்னு சொன்னதுனால என்னடா தெரியறதுன்னா, அது ரத்னம்ன்றதுனால அது பயப்பட வேண்டியது இல்லை. முதல்ல அதுல உள்ள தாராளமா இறங்கி அதை அனுபவிக்கலாம். ரத்னம் சகஜமா, ரத்னத்தை பார்த்து யாரும் பயப்படுறதே கிடையாது. அதனால பயப்பட வேண்டிய வஸ்துக்களை பத்தியே பயப்படுறது இல்லை, ரத்னத்தை பத்தி எப்படி பயப்படுவோம், ரத்னம்ன்றது ஆகலாதகரமான. அதே மாதிரி ரத்னம் இருக்கே, திராசரகிதம், ஸ்திரம், சுக்கிரகம், ஈஸியா வாங்கிவிடலாம், சுரக்ஷம், ரொம்ப சுலபமா அதை பொக்கிஷமா போத்தி பாதுகாக்கலாம், அது அதை அனுபவிக்கலாம், போக்கியமான வஸ்துவும் அதனால பிரகாசமாகவும் இருக்கும், மங்களகரமானது, வேல்யூபிள், மகார்த்தம், மானியம், எல்லாம் எங்க போனாலும் அப்ப போட்டுட்டு போனாலே நம்பிக்கை ஒரு பெருமை தான். அதே மாதிரி மானன ஹேத்துவா, அது மானியம், அது சொதகா மானியம், அதுக்கே கௌரவம் அதிகம், அது போட்டுட்டா நம்மளுக்கு கௌரவத்தை கௌரவத்துக்கு காரணமா இருக்கு. இத்தனை குணங்கள் அதுல இருக்கு, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லோகமும் சொல்றார். அத்ராசம் மானதம் ரத்னம் போக்யமேவம் பிரகாசகம் மார்க்கம் மங்களம் மானியம் சுரக்ஷம் சுக்ரஹம் ரிணாம்ன்றதாக ரத்ன பரீட்சையை பத்தி சொல்றது. ரத்னத்தை பத்தி பேசுறது ரத்னசாஸ்திரம். இது எல்லாம் இந்த ஸ்தோத்திர ரத்னம்ன்ற, இது எல்லாமே இந்த புராண ரத்னமான இதுக்கு இருக்குன்றதா இந்த ஸ்தோத்திர ரத்னம்ன்ற கிரந்தம் சொல்றது. இதுவே சொதா ஒரு ரத்னம், ஒரு ரத்னம் தான் இன்னொரு ரத்னத்தை தெரிஞ்சுக்க முடியும். ரத்னத்தாலதான் அத அந்த வஜ்ரத்தினாலேயே வஜ்ரத்தை கட் பண்ற மாதிரியாக, அந்த மாதிரியாக இந்த ரத்னம் தான் அந்த ரத்னத்தை தெரிஞ்சுக்க முடியும்ன்றதுனால இது ஸ்தோத்திர ரத்னம்ன்றது ரொம்ப பொருந்தம், பொருத்தமானது. இந்த இது வந்து புராணம், அதிசயித்தமான புராணம், மற்ற புராணங்களை காட்டிலும் உயர்ந்தது என்பதானது சர்வசம்மதம். எப்படின்னா அப்பேற்பட்ட சங்கராச்சாரியரும் வியாக்கியானத்துல வேற புராணங்களை கோட் பண்ணவே இல்லை, விஷ்ணு புராணம் வந்து தான் கோட் பண்ற. ஆனா பேர் சொல்லாம, விஷ்ணு புராணம்ன்ற பேர் சொல்லாம கோட் பண்ற. அதுலயும் விஷ்ணு விஷ்ணுதான் அதுல சிரேஷ்டமா பிரதிபாதனம் பண்ண விஷயத்த சங்கரன் தன்னுடைய பாஷ்யத்துல, தன்னுடைய சங்கர சாங்கர பாஷ்யத்துல, பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்லச்ச, அது பேர் சொல்லாம அந்த புராணம்னு சாதிக்கிறார் அப்படின்றதாக சிவசங்கராச்சாரியன் அவருடைய வியாக்கியானத்துல எழுதியிருக்கு. தஸ்மை உக்த பிரகார பரமௌதாரிய விசிஷ்ட தஸ்மை நமஹா முனிவராய பராசராய புராணரத்னம் நிரமிமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய தஸ்மை அப்படிப்பட்ட உக்த பிரகார பரமௌதாரிய விசிஷ்டாய சொல்லப்பட்ட இவ்வளவு பெருமைகளையும் உடைய உதாரமான குணமுடைய அவருக்கு இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேத்து மனுவே சொன்ன படி வேதத்தை அவ்வளவு அழகா உபபிரமணம் பண்ணிருக்காரு தன் மூலமாக. எதுக்காக? வேத பய சமனாய, வேதத்துக்கு ஒரு பயம் என்னதான்னா, எங்கன்னா ஏடாடமா என்ன வர்ற என்னுடைய அர்த்தத்தை சொல்லிட போறானேன்னு பயப்படும். அதனால மனு எத்தை கிஞ்ச மனு ரவ தத்தேசஜம்ன்றதாக மனு என்ன சொன்னாலும் அது மருந்துன்னு சொல்லியிருக்காரு. அந்த மனு என்ன சொல்றாருன்னா, இத்திஹாச புராணங்களை கொண்டுதான் வேதத்தை உபபிரமணம் பண்ண முடியுது. அதே மாதிரி இவர் உபபிரமணம் பண்ணியிருக்கார். முனிவராய பரபிரம்ம மனநசீவேஷு சிரேஷ்டாய, முனின மனநான் முனிகி மௌனான் முனிகி அப்படின்னு ரெண்டு யுத்தத்தில் மௌனத்தை அனுஷ்டிக்கிறவாள் முனிகி. அதே மாதிரி மனநசீலாக எப்பவும் பரமாத்மாவையே தியானம் பண்ணி மனநம் பண்ணிட்டு அவரையே நினைச்சுட்டு இருக்கவா, அவளாலதான் முனின்னு சொல்றோம். அவளுக்குள்ள சிரேஷ்டர் பரபிரம்ம மனநசீலேஷு, பரபிரம்மத்தை மனநம் பண்ணுவதில் பண்ணுவதையே சீலமாக உடைய சுவாவமாக உடைய சிரேஷ்டர்கள்ல அவர்களுக்குள்ள வரிஷ்டர் யாரா, தேசாம் தயிர் வரணியாய அவர்களே ஆசிரிப்பார்கள். அப்பேற்பட்ட பிரம்ம தியானிகளே என்ன பண்ணுவாடானா, பராசரர் ஆசிரியச்சுதான் தனக்கு தன்னுடைய சந்தேகங்களை போக்கடித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட பராசரம் முனிவரம் கிருத்த பௌர்வாணிக கிரியம் மைத்ரேய பரிபவச்ச பிரணிபத்தியாபிவாத்திய மைத்ரேயர் அண்ணா சாஷ்டாங்கமா தண்டவத் பிரணாமம் பண்ணி அபிவாதனம் பண்ணி அதுக்கப்புறம் கேட்கிறார் பராசரரை போய் கேட்கிறார்னு தானே ஆரம்பிக்கிறது. அப்படியா முனிவர பராசர சப்தாபியாம் ஸ்வபக்ஷ ஸ்தாபகத்வம் பரபக்ஷ பிரதிஷேபகத்வம் ச பிரகாசதே. அதனால நம்ம மதம் இருக்கே இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல போற எல்லா விஷயங்களும் அது வந்து பராசர சப்தத்தினாலையும் முனிவர சப்தத்தினாலையும் அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் நிரூபணம் பண்ண போறேன் இந்த ஸ்தோத்திர ரத்னத்துல. ஸ்வபக்ஷ ஸ்தாபகத்வம் தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபனம் பண்றதும் பரபக்ஷ பிரதிபக்ஷேபணம் பண்றதும் நிர்குணம் இத்தியாதிகள் பெருமாள் குணமே இல்லை, இங்க எத்தனையோ குணங்களை வர்ணிக்க போறார். அதுலன்னு தெரியுது பரான் பாஹ்ய குதிருஷ்டின் பிரமாண தர்க்க சரை ஆசிரினாதி பராசரஹா. அதனால்தான் பராசர சப்தத்துக்கே விற்பத்தி என்ன சொல்றா, பரான் வேத பாஹ்யான் வேதத்தை ஒத்துக்காத இருக்காளே அவள பிரமாண தர்க்க சரைகி பிரமாணம் என்ன தர்க்கம் என்ன இதன் முதலான பாணங்களால் ஆசிரினாதி அவர்களை அழிக்கிறார் என்பதால் பராசரஹா. எப்படிடா ப்ரொனௌன்ஸ் பண்ணணும்னு தெரியாம அவாதான் இந்த அழகான பேரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வச்சுட்டு பராசரன் பராசரன் அப்படின்னு எழுதிட்டு சரண் சிஹெச்ஏ போட்டு எழுதிட்டு இருக்கா. நீங்க போய் பாத்தீங்கன்னா வெப்ல எஃபில போயிட்டு பராசரன் போட்டா எத்தனையோ பேர் வருவா, பராசரன் அவளுக்கு ஏன் போட தெரியல அப்படின்னு தெரியல, அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிடுவா அதுக்கப்புறம் பராசரன் அப்படின்னு. அப்படியே பரே சரதீதி பரசரகா தான் வரும், பராசரகா வராது. பரான் ஆசிரினோ தீதி பராசரகான்ற விற்பத்தி தான் கரெக்டான விற்பத்தி. அதனால பராசரகான்னு அடையறக்கு தெரிஞ்சே ரெண்டு மூணு பேர் இருக்கா, அவன்ல எத்தனையோ சொல்லி தடவை சொல்லி பார்த்துட்டேன். அப்படியே பார்த்து சிரிக்கிறாளே தவிர ஒரு அந்த மாதிரி பெரிய யாரோ சொன்னா யுக்தியுக்தமா சொன்னா கிரகிச்சுக்கணும்ன்ற எண்ணமே லோகத்துல இல்லாம போயிடுச்சு. அது நான் நவம் சுவாமி அது நாங்க எப்படி வேணா வைப்போம் சுவாமி அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்குறது. என்ன சேஷபாணின்னு ஒரு பையன் என்னுடைய கிளாஸ்ல, அப்படியே வந்து உன்னுடைய பேர் சேஷபாணி இல்லம்மா சேஷ பணிகின்னு வச்சிருப்பாப்பா, பாருப்பா அப்ப தாத்தாவை கேளு அப்படின்னு. அவன் மறுநாள் போய் தாத்தா வந்து எங்க பேரையே மாத்திட்டார் எங்க சான்ஸ்கிரிட் டீச்சர் சேஷ பணிகி. நான் வச்சது சேஷ பணி தானடா, உன் நேரம் சேஷ பாணி எழுதி சொன்னான் அவங்க அப்பம் பண்ண தப்பிடாது, சேஷ பாணி கிடையாது சேஷ பணிகி தான் பேரு உனக்கு நான் வச்சதுனார். அவன் மறுநாள் வந்து அவன் சொன்னேன் ஆனா எனக்கு பேர் சேஷ பாணி பிரசித்தமாயிட்டேன், பாணின்னா கையின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால அதையே சொல்லி அதையே பழக்கமாயிட்டே பெப்பி மாத்திருக்கணும். அந்த மாதிரி தப்பா வச்சுடுற பேர் வைக்கிற தப்பா வைக்கிறா பராசரன் பேர் இருப்பாளா அந்த. ஆனா இப்ப விற்பத்தி கிடைக்கிறது பாருங்க, அதனால இனிமே எல்லாரும் பராசரன் வைங்கன்னு சொல்லி கொடுங்க. எல்லா பராசரனையும் பராசரன் ஆகிட்டாலே நம்ம சித்தாந்தம் இன்னும் நல்லா வளரும். ஏன்னா பராசரரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு பராசரன் அழகான பேர் வச்சுட்டு கூப்பிட தெரியாம பராசரன்றா பாருங்க, அப்ப அவன் என்ன விஷ்ணு புராணத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால புராண ரத்னத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஆத்துல பராசரன் பேர் வைக்கணும், வைக்கச்சா ஒழுங்கா வைக்கணும். தாசன் கவிதா இந்த நாலாவது ஸ்லோகமானது முடிஞ்சுடுறது, நம்ம கைவல்ய விசாரத்தை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு முன்னையே சொன்ன மாதிரியாக அதுக்குன்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலன்னா கூட கொஞ்ச நாளையாவது இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு முன்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலாம். அடுத்த ஸ்லோகத்தை ஒரு தடவை உச்சாரம் பண்ணி வைக்கிறேன். மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன் பயானாம் ஆத்யஸ்தன குலபதே குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனாம். அடுத்த கவிதா சிம்மாய் கல்யாண குருசாலி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருமே நமஃ. தாசன்.